இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம், ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன். எங்கள் பார்வை நின்று போனது, வானம் பூமி என்னானது. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. போனது அவளை நினைத்தே ஏக்கமானது, பித்தனை போனானே. பார்க்கும் இடமெல்லாம் அவளை போலே பாவி தெரிந்தது, பைத்தியமாயானே. என்னை போலே அவளும் இருந்தாள் என்று அவள் சொல்ல கேட்டு உள்ளம் எங்கோ போனது. மீண்டும் மீண்டும் அவள் தான் வேண்டும் என்று என்னை தூண்டும் உள்ளம் பச்சை கொடி காட்டுது. இது இன்று வந்த சொந்தமா, இல்லை ஜென்ம ஜென்ம பந்தமா. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம், ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன். எங்கள் பார்வை நின்று போனது, வானம் பூமி என்னானது. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. குங்குமம் கொண்ட தேவதை எந்த கையிலே மங்கள நாள் கொண்டாள். திங்களாடிடும் வானம் போலவே எங்கள் வீட்டிலே மழலையைத்தான் தந்தாள். பாட வைத்து உள்ளம் மாட வைத்து அன்பு பாட்டு சொல்லி வீட்டில் இன்பம் தந்தவள். தேட வைத்து நெஞ்சம் வாட வைத்து என்னை சோகத்தியில் வேக வைத்து போனவள். இந்த ஏழை என்னை மறந்த எந்த ஜீவனுக்குள் கலந்த. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி. சித்திரவானம் சித்திரம் தீட்டிடும் நேரம், ஒரு பத்தரை மாத்து தங்க நிலாவை சந்தித்தேன். எங்கள் பார்வை நின்று போனது, வானம் பூமி என்னானது. இளவே நிற்கால பஞ்சமி, அவள் வானில் வந்த பௌர்ணமி.